శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాగ్రీకేసరి వేదాంతాచార్యౌర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాంకృతిపర్యంతరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. జయజ్ఞాశ్రిత సంత్రాసధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమం వ్యోమ భాస్కర ప్రాప్తయీ సఖ్యం తవ నయనయో పద్మకోశైః ప్రబుద్ధైః సన్నాహన్న సమయ నియతం సాధు సంధుక్షయంతి సేనా యోగ్యాం సరణి మధున దర్శయంతి సుభాష సీతే నూనం త్వరయతి శరతే త్వత్సమీపం నిమేషు. శిశిర ఋతువులందు ఆరంభించి వర్షాకాలం పర్యంతం இந்த ரெண்டு ரெண்டு மாசமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிசுக்கள், அந்த ரிசுக்கள்ல சீதையினுடைய பிரிவினால தான் பட்ட சிரமங்களை சொல்லிட்டு வந்தேன். இப்போ சரத் ரிசு வந்துடுச்சு, வருஷாக்காலம் முடிஞ்சிடுச்சு. வருஷாக்காலம் முடிஞ்ச உடனே சரத் ரிசு வந்துடுச்சு. இந்த சரத் ரிசுல தன்னுடைய நிலையை பத்தி சொல்லிட்டு வரேன். முதல்லாம் சொல்லச்சே சிசிர ரித்துவில் நான் எப்பவுமே தோக்காதவனாக இருந்த என்னையும் உன்னுடைய பிரிவு தோக்கடிச்சுட்டோன்னு சொல்லி சொன்னேன். அதாவது சீதா அருகாமையில இல்லாததுனால குளிர் சிசிர ரித்துவில் இருக்கக்கூடிய பனி தன்னை வந்து ஜெயிச்சுட்டு தான் அந்த பணியாளத்துல தோத்துட்டோம்னு சொல்றேன். சீதை கணக்கு பக்கத்துல இருந்தாள்னாக்க அவள் அரவணைப்புல இந்த பணியால எதுவும் பண்ண முடியாதுன்றதெல்லாம் தாத்பரியம் அந்த இடத்துல. இந்த மாதிரி சில சமயங்கள்லாம் சொல்லச்சே வசந்த ரித்துல வரச்சே அந்த தென்றல் காத்து அது படைச்சே அந்த சீதையினுடைய திருமேனி தான் பக்கத்துல இருக்கச்சே எப்படி எல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அது இல்லாத இந்த சமயத்துல இந்த தென்றல் காத்தே அவருக்கு ஒரு நெருப்பு காத்தாக வீசறதுன்னு எல்லாம் சொன்னேன். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நிலையில ராமன் வேற விதமா பேச ஆரம்பிச்சுட்டு, என்ன இப்ப வந்தது முதல்ல அந்த சமயத்தெல்லாம் உதச்சே சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியாத இருந்த ஒரு நிலை இது. இப்ப சொல்ற வார்த்தைகள்லாம் வந்து சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டே ஹனுமார் மூலமாக லங்கையில இருந்துருக்கா, அசோகவனத்துல இருந்துருக்கா, அதுக்கு கீழே இருக்கா, சிம்ஸ்வா வருஷத்துக்கு கீழே இருந்துருக்கான்னு உள்பட அவர் தெரிஞ்சுட்டேன். இப்ப இந்த சீதா பிராட்டிய தான் அடைவதற்கு தான் செய்யக்கூடிய முயற்சிகள் பிரயத்னங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அது வரைக்கும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோ, நான் ஒன்னும் பிரயத்னப்படலன்னு நினைச்சுக்காத, அனுமாருண்ட சொல்லி அனுப்பிச்சுட்டேன், மாதாது உத்வன் நதி விஷயம்னு சீதா பிராட்டி சொல்லி அனுப்பிச்சுட்டா, ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் ஜீவிக்க மாட்டேன்னு சொன்னா, சிரஞ்சீவதி வைதேகின்னு சொன்ன, ஒரு மாசம் இருக்கேன்னு சொல்றாளா சீதா பிராட்டி, அது ரொம்ப நாள் என்னை விட்டு பிரிக்கிறாளே அப்படின்னு. இவர் இங்க இருக்கிற இங்க இருந்துட்டு சிரஞ்சீவதி வைதேகின்னு அவ மாசாது ஊர்தன் நதி விஷயம், ஒரு மாசத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சிரஞ்சீவதி வைதேகின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுக்கறாரு. எப்படி கொடுக்கறேன்னா, அவளுடைய மனசு என்னுடைய மனசு முழுக்க அவளிடத்துல இருக்கு, அவளுடைய மனசு முழுக்க என்னிடத்துல இருந்துட்டு இருக்கு, ஆகையால நாங்க ரெண்டு பேரும் விட்டு பிரியறதே இல்ல, பிரிஞ்சாதானே ஒரு மாசம் முகத்துக்குள்ள வரலன்னாக்கா நான் ஒன்னு போயிடுவேன் ஜீவிக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் என்னுடைய எண்ணம் முழுக்க முழுக்க சீதா பிராட்டியின் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, அகல என்னை விட்டு அவள் அகலவே இல்ல, ஒரு க்ஷணம் சீதா பிராட்டியும் நான் நினைக்காத போயிட்டேன்னா நான் ஒரு க்ஷணம் கூட ஜீவிக்க மாட்டேன் தானே என்று ராமர் சொல்றார் அந்த இடத்துல. இப்போ ஒரு நிலையில இதே மலை பவனம் சந்திரன் இதெல்லாம் பார்க்கச்சு, சந்திரனை பார்த்தோம்னாக்க குளிர்ச்சியா இருக்கும், எல்லாருக்கும் ஆஹ்லாதகரம், சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தென்றல் காத்தும் வீசிச்சுனாக்க ரொம்ப அனுகூலமா இருக்கும் சரீரத்துக்கு, அதனால நமக்கு ஒரு சுகம் ஏற்படும், இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. சீதா பிராட்டி இல்லாத சன்னிவேசத்துல இதே தென்றல் காத்து வசந்த காலத்துல வீசச்சே அது அப்படியே நெருப்பு மாதிரி பட்டுது. சீதா பிராட்டி இல்லாத இருக்கச்சே அந்த சந்திரனுடைய ஒரு குளிர்ச்சியான கதிர்கள்லாம் கூட, அந்த குளிர்ச்சியான சந்திரனுடைய கிரணங்கள்லாம் கூட இவர் திருமேனியில பட்டு அது அப்படியே நெருப்ப மாதிரி கொட்டுற மாதிரி இருந்ததுன்னு எல்லாம் பாவிச்சேனப்போ. இப்ப அது நினைக்கிறதே வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எப்படி நினைக்கிறேன்னாக்க, அதே தென்றல் காத்து வந்ததுன்னாக்க அந்த சீதையனுடைய உடம்புல பட்டு என் உடம்புலயும் படுறது இல்லையா? அதாவது இது சீதையனுடைய உடம்புல இருந்து வந்து தெற்கேந்து வர காட்டு. அதே மாதிரி சந்திரனை பாக்குறோம், நான் சந்திரனை பாக்குற மாதிரி அவளும் பார்க்க போற. ரெண்டு பேருடைய திருஷ்டியும் சந்திரன்ல போய் விழுது. தத்ரீகமான ஒரு சமாகமம் நமக்கு வருது. ரெண்டு பேருடைய திருஷ்டி, ராமனுடைய திருஷ்டி, சீதையனுடைய திருஷ்டி, ரெண்டும் சந்திரன் மேல விழுது. அது மூலமான ஒரு சமாகமம் வருது, ஒரு சேர்க்கை ஏற்படுறது. அந்த சேர்க்கைக்கு காரணமாக சந்திரன் இருக்குன்னு சந்திரனை கொண்டாட வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கிறதாக சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை மாத்தி சொன்னார். இப்போ வருஷாக்காலம் முடிஞ்ச உடனே சரத்காலம் வந்துட்டு, சரத்காலத்துல தனக்கு ஒரு புதுசா ஒரு உத்வேகம் வந்திருக்கு. அதை இந்த இடத்துல சொல்ல போறேன். பிராப்தைஸ்வக்யம் தவநயனயோ பத்மகோஷை பிரபுத்தைஹி சன்னாஹம் சமயம் சமய நியதம் சாது சந்துக்ஷயந்தி சேனாயோக்யாம் சரணி மதுனா தர்சயந்தி சுபாஷா சீதே நௌனம் த்வரயதி சரத் சமீபம். சரத்காலம் வந்துட்டு வருஷா காலம் முடிஞ்சிருக்கு. வருஷா காலம் முழுக்க முழுக்க அரசர்கள்லாம் தன்னுடைய அரண்மனையில இருந்துட்டு இருப்பா. ஏன்னா வருஷா காலத்துல சேனைகள்லாம் அங்கங்க போக முடியாது, வழியெல்லாம் சேரும் சகதியாகவும் இருக்கும், மழையினால நிறைய ஒரு தடங்கள்லாம் ஏற்படும். ஆகையால வருஷா காலத்துல யுத்தத்துக்கு போக மாட்டார். அந்த வருஷா காலம் ரெண்டு மாசமும் அந்தப்புறத்திலேயே அடைஞ்சி இருப்பா. இங்கதான் அதிக வாழ்க்கைலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். அந்தப்புறத்துல இருக்கிற வாழ்க்கைலாம் சரத்காலம் வந்துட்டோம்னாக்க இனிமே யுத்தம் பண்றதுக்கு ஒரு சமயம் ஏற்பட்டு போயிட்டு இருந்தால சரத்காலத்துல எல்லாரும் அவாவா சன்னாசம் பண்ணுவா. அதுக்கப்புறம் மேல மேல வரப்போற காலம் எல்லாம் வந்து எதிரிகளை அழிச்சு அத வந்து தன்னுடைய ராஜ்யத்தை சாசனம் பண்றதுக்கு ஏற்றதாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் வந்துடுச்சு. இப்ப சரத்காலம் வந்துடுச்சு. சரத்காலம் வந்தத எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரத்காலம் வந்துடுச்சுனாக்க அதுக்கு சம்பந்தம் அதுக்கு சொல்லிட்டு பிராப்தை சக்யம் தவநயனயோஹோ பத்மகோஷை பிரபுத்தைஹி. தாமர புஷ்பங்கள் எல்லாமே அப்படியே விகசிச்சிருக்கா, மலர்ந்து இருக்கான். அந்த காலத்துல வரைச்சே பார்த்தோம்னாக்க தாமர புஷ்பம் இதுக்கு முன்ன கார் காலத்துல தாமர புஷ்பம் அவ்வளவா மலராது. ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் எப்ப சம்பூர்ணமா இருக்குமோ, நல்லா இருக்குமோ, அப்பதான் இந்த சரத்காலத்துல பிரகாசம் அது தாமர புஷ்பம்லாம் சம்பூர்ணமாக மலரும். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, பிராப்தைஹி சக்கியம் தவநயனையோ பத்மகோஷைஹி பிரபுத்தைஹி, தாமர புஷ்பம் மொத்தம் மலர்ந்து இருக்கும். இந்த மலர்ந்து இருக்கிறத பார்த்த உடனே சரத்காலம் வந்துட்டு தீர்மானம் பண்ணிட்டு, பாண்டுரங் ககனம் திருஷ்டா விமலம் சந்திரமண்டலம் சாரதியும் ரஜனியும் செய்வேன் திருஷ்டுவா ஜோஸ்ராமலே சொன்னாம். இது ராமாயணத்துல சரத்காலத்தை பத்தி ராமர் சரத்காலம் வந்து சொல்லி எப்படி தீர்மானம் பண்றேன்றத சொல்லி சொல்ற. பாண்டுரம் ககனம் திருஷ்டா, இத்தனை நாள் வரைக்கும் மேகத்தினால ஆகாசம் முழுக்க கருப்பா இருந்து நீர் கொண்ட மேகங்களால இப்போ மொத்தம் மேகம் மொத்தம் அதனிடத்துல இருக்கக்கூடிய ஜலம் மொத்தத்தையும் வருஷிச்சு எல்லாம் வந்து விளைவிளைவுன்னு ஆயிடுச்சு. ஜலம் இல்லாத மேகம் பாண்டுரம் ககனம் திருஷ்டா விமலம் சந்திரமண்டலம், சந்திரமண்டலம் பார்த்தோம்னாக்கா சில சில சமயங்கள்ல சந்திரனை சுத்தி ஒரு பெரிய மண்டலம் ஒண்ணு இருக்கும், ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துருக்கும். அது சந்திரன் அதுக்கு அது சந்திரனும் இருக்கு, அதுக்கு வேற ஒரு மண்டலமும் இருந்துட்டு அந்த சந்திரமண்டலம் பரிசுத்தமாக இருந்துருக்குனாக்கா அதுல சத்திரம் மூடுறது திறக்கிறதுன்றதெல்லாம் இல்லாம மேகத்தினடல இது மேல போயிட்டு வந்துட்டு இல்லாத அப்படியே தன்னா படிச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். சாரதியும் ரஜனின் செய்வ திருஷ்டுவா, சாரதியும் ரஜனியும் அப்படின்னு சொல்லச்சே இந்த சரத்காலத்தினுடைய ராத்திரி போட்டோம்னாக்க இந்த சந்திரமண்டலத்தினால பரிசுத்தமான சந்திரமண்டலத்தினால சந்திர கிரணங்களோட உழவுலையும் வழக்கு போட்ட மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா அந்த சரத்காலத்துல நம்ம எதுவுமே பண்ணுவோம்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். அது ஜோஸ்ரான லேப்பனா சந்திரனுடைய காந்தி காந்தியினாலே எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அந்த இடத்த பார்த்தோம்னா சரி சரத்காலம் வந்துருத்தோம்னு தோன்றது. இப்ப இவ வந்து இன்னும் வரல, இவருக்கு இன்னொரு விதமா இந்த இடத்துல தோன்றது. இங்க மத்தியானம் இது ராத்திரி வேளல நடக்கிற நிகழ்ச்சி, மத்தியான வேளல பாக்குற பிராப்தை சக்கியம் தவநயனயோ பத்மகோஷை பிரபுத்தை தவ நயனயோ சக்கியம் பிராப்தை, அந்த சீதா பிராட்டியனுடைய திருக்கண்களுக்கு அதோட கூட சக்கியம் பிராப்தைஹி, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு தோழமை கொண்டிருக்கிறதாக இருந்திருக்கிற தாமர புஷ்பம்னு அர்த்தம் இருக்கு. இதனுடைய தாத்பரியம் என்ன என்று கேட்டா, உன்னுடைய கண்களுடைய தோழமை இருக்கு பெற்றிருக்கேன்னா தாமர புஷ்பங்கள்லாம் சீதா பிராட்டியினுடைய திருக்கண்கள் மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு திருஷ்டாந்தம் அற்புதமாக சொல்ற, உன்னுடைய கண்ணுக்கு சமமான தாமரை மலர்கள் எல்லாம்னு சொல்லுச்சு. உபமான உபமையங்கள்ல சொல்லச்சே உபமானமாக சொல்றது இன்னும் சிறந்ததாக இருக்கணும், உபமேயத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கணும். ஒரு குழந்தை சாதாரணமா இருக்கான், இவனை பார்த்து சொல்லச்சே ராஜாவாட்டம் இருக்கான் என்று சொல்றோம். ராஜாவாட்டம் இருக்கான்னாக்க ராஜாவுக்கு சிறப்பு, இந்த குழந்தைய பார்த்து ராஜாவாட்டம் இருக்கான்னு சொல்றதுனால எதுக்கு உபமானம் சொல்றோமோ அந்த எதை உபமானமா எடுத்துக்கிறோமோ அதுக்கு விசேஷம் அதிகம். மொத்த செல்வந்தனாக இருக்கான், அவனை சொல்லச்சே குபேர நாட்டும் இருக்குப்பா ஐஸ்வர்யம் இவனுக்குன்னு சொல்லி சொல்றோம். குபேர நாட்டும் ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொன்னா குபேரனுடைய ஐஸ்வர்யம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம், அந்த மாதிரி இவனுடைய ஐஸ்வர்யம் இருக்குன்னு. இது சின்னது இருந்தா கூட இங்க இருக்கிறவாளுக்குள்ள இவன் தான் நிறைய ஐஸ்வர்யத்தோட இருக்கான்றத சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி எல்லாரும் என்ன சொல்லுவான், தாமரைக்கு போன்ற தெருக்கண்கள் என்றுதான் எல்லாரும் சொல்ற வழக்கம். தாமரைப்பு போன்ற திருக்கண்கள்னாக்கா இதுல உபமானமாக இருக்கிறது தாமர புஷ்பம். பெருமாளுடைய திருக்கண்கள் உபமே இப்ப எல்லாரும் இப்படி சொன்னாக்க பெருமாளுடைய திருக்கண்களை காட்டிலும் தாமர புஷ்பம் வசதி மாதிரி ஆயிடுறது, உயர்வு மாதிரி ஆயிடுறது. அது ஆழ்வான் ஒத்துக்கிறது இல்லை, அதீர்க்கம் அப்ரேமதுக்கம் க்ஷணோஜ்வலம்னு சுந்தரபாகுஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிற. அதீர்க்கம் அப்ரேமதுக்கம் க்ஷணோஜ்வலம், தாமர புஷ்பம் பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி அவ்வளவு பெருசு இருக்கன்னு இல்ல. அந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிச்சுட்டு இருந்தமான அந்த கட்டாட்சம் ஒழுந்ததுன்னா போறோம். அந்த வரிச்சையே வாவான்னு கூப்பிடுற ஒரு திருக்கண்கள், சுவாகதோதார நேத்திரம் பெருமாளுடைய திருக்கண்கள், அந்த திருக்கண்களை பார்க்கச்சே அப்படியே பிரேம சொற்றது. இந்த பெருமாளுடைய திருக்கண்களை பார்க்க சேவிக்க செய்ய உனக்கோசம்தான்டா எனக்கு ரங்கநாதனா நான் பட்டுன்னு இருக்கேன். நானே நீ வரலையே வரலையேன்னு நான் நீ வர பக்கத்திலேயே விழிய வச்சு, நான் வழி மேல விழிய வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்துட்டியா ரொம்ப சந்தோஷம்னு அந்த ரங்கநாதனே சொல்ற மாதிரி நமக்கு தோன்றது. அவர் திருக்கண்களை போய் சேவிச்சுமானாக்கா அப்படி ஒரு நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாசம் பிரேம அதை வந்து அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கு பெருமாளுடைய திருக்கண்கள். தாமர புஷ்பம் அந்த மாதிரி எதனா தெரியப்படுத்துறதான்னு இல்லை. க்ஷணோஜ்வலம் இது கொஞ்ச நாளை மூடிக்கிறது, கொஞ்ச நாளை திறந்துக்கிறது, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு தாமிர புஷ்பம். பெருமாளுடைய திருக்கண்கள் அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு இந்த இமை கொட்டுறதுன்றதே கிடையாது, தேவதைகளுக்கு கிடையாது, அதுலயும் பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. பெருமாள் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கேன், ஆகையால எப்பவுமே உஜ்ஜலமாகவே பிரகாசிச்சுட்டே இருக்கு பெருமாளுடைய திருக்கண்கள்லாம். அப்போ தாமரைய பெருமாளுடைய திருக்கண்களுக்கு உபமானமாக சொல்றதுன்றது அவ்வளவு உச்சிதம் இல்லை. சரி, பெருமாளுடைய திருக்கண்களை நாம அச்சாமூர்த்தியா சேவிக்கிறோம், அது வேற விஷயம். சேவிக்கும் தத்துவங்கள் இருக்கிற எம்பெருமான நம்ம சேவிக்கலையோ இல்லையோ, இங்க இருக்கிற வஸ்துக்கள்ல எதையான ஒரு ஒன்ன வச்சு உதாரணம் சொல்லணும், எப்படி இருக்கும் பெருமாளுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா எங்க இருக்கிற வஸ்துக்களுக்குள்ள தாமரை தான் விசேஷமா தோன்றது. ஆகையில தாமரைய அதுக்கு உபமானமாக சொல்லிருக்கு. வஸ்துகத்தில இது ரெண்டும் வரவே வராதுன்னு. இந்த மாதிரி ஒரு விசாரமே பண்ணவானான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அற்புதமா மாத்தி சொல்லிட்டு, சீதா பிராட்டியுடைய திருக்கண்கள் போல மலர்ந்து இருக்கின்ற தாமரை புஷ்பங்களை பார்த்து. இந்த இடத்துல உபமானம் எது? சீதா பிராட்டியினுடைய திருக்கண்கள். இங்க உபமயமாக இருக்கிறது இங்க இருக்கிற நீர்நிலைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தாமர புஷ்பங்கள், இவையெல்லாம் மலர்ந்து இருக்கு. என்ன சரத்காலம் வந்துட்டு மலர்ந்து இருக்கு. இத பாக்குற கிராம இது சீதையினுடைய திருக்கண்கள் மாதிரி இது இருக்கு என்று சொல்ற. அப்போ ஏற்றம் இதுக்கு சீதா பிராட்டியினுடைய திருக்கண்களுக்கு. பிராப்தை சக்கியம் தவனயனயோ பத்மகோஷை பிரபுத்தை விகசிச்சிருக்கு, சம்பூர்ணமாக விகசிச்சிருக்கு. அந்த சம்பூர்ணமா விகசிச்சிருக்கிற அதை பார்த்து ஒரு சந்தோஷமாக ஏற்படுறது. பத்மகோஷ பலாசானி திருட்வா திருஷ்டிர்ஹி மன்யதே சீதாயாஹ நேத்திர கோஷாபியாம் சதுசானிதி லக்ஷ்மண. சுவாமி தேசிகன் ஏதானோ ஒரு விஷயத்த சொன்னேன்னாக்க அதுக்கு மூலபூதமானது இல்லாத எதுவுமே இருக்காது. இந்த சாஸ்திரங்கள்ல வரைச்சே பார்த்தோம்னாக்க சுவாமி தேசிகன் சாய்க்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்ரீபாஷ்யமோ பிரம்மசூத்திரமோ ஸ்ருதியோ எதனா ஒண்ணு ஆதாரமாக தான் இருந்துட்டு இருக்கோம். அதை இட்டுதான் அவர் சொல்லுவார். இன்னைக்கு காத்தால கூட ஒருத்தர் காலட்சேபத்தும் போது கேட்டேன், இந்த பாபங்கள்லாம் வரைச்சே கேட்டகரைஸ் பண்றேன், வருஷ வரிசையா பண்றேன், இதுல பாபங்கள்ல வரைச்சே சஞ்சித பாபம் பிராரப்த பாபம் அதே மாதிரி உத்தராங்கம், உத்தராங்கத்துல வரைச்சே அபுத்தி பூர்வமாக அறியாமல் பண்ற உத்தராங்கம், அறிந்தே பண்ணக்கூடிய உத்தராங்கம், ஆபத்காலத்துல பண்ணக்கூடிய பாபங்கள், இப்படி பல விஷயம் பல பாபங்கள் எல்லாம் எடுத்து அந்த பாபங்கள் எல்லாம் எப்படி சர்வதர்மாந்தரிச்சு சர்வ பாப்பை பீவமோட்சிஷ்யாமேன்னு சொல்லச்சே, இந்த பாப்பங்கள்லாம் நம்மளை விட்டு எப்படி விலகிறது, அது எப்படி போறது, என்ன உடம்புல துணி ஊட்டின்னு இருக்க மாதிரி உடம்புல அழுக்கு ஓட்டின்னு இருக்க மாதிரி தீக்க அப்படி போட்டு தேய்ச்சி குளிச்சாக்க அழுக்கெல்லாம் போயிடுற மாதிரி இந்த பாப்பங்கள்லாம் போறதுன்னா அது என்ன அர்த்தம் வந்துச்சு என்பதெல்லாம் விசாரம் பண்ற இதுல. அது பெருமாளுடைய நிகிரக சங்கல்பம், நாம ஒரு தபகாரியம் பண்ண உடனே பெருமாள் இவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும்னு பெருமாள் நினைக்கிறேன். இப்போ நாம சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க அப்ப என்னது, தான் ஏற்கனவே நம்மள சிக்ஷை பண்ணணும்னு நினைச்சிருந்தா கூட நாம பண்ணின சரணாகதினால அதை மாத்திக்கிறேன், இததான் அந்த பாப்பங்கள்லாம் போயிடுறதுன்றதுக்கு தாத்பரியம். பாப்பங்கள்லாம் நம்மள ஒட்டலன்றதுக்கு தாத்பரியம் என்ன, நாம அறியாத ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்க அப்போ பெருமாளுக்கு இவன் தெரியாத பண்ணதுதான் இதுக்காக சிக்ஷிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிகிரக சங்கல்பமே ஏற்படாது. இத அஸ்லேஷம்னு சொல்லி சொல்றாரு, ஒட்டுறது இல்லைன்னு சொல்றது, இப்படி விஸ்தாரமா சொல்லிட்டு வரு. அப்ப சொல்லச்சே அந்த காலட்சேபத்தும் போது கேட்டேன், இப்படி சம்மரைஸ் பண்ணிருக்காரு சுவாமி தேசிகன், இவர் தானா இப்படி பண்ணிருக்காரு இல்ல வேற எதனா இதுக்கும் மூலம் எதனா இருக்கான்னு, இதுக்கும் மூலம் இருக்கு சிபாஷ்யத்துல தததிகமா அதிகரணம்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்துல பாஷ்யக்காரர் பார்த்திருக்கேன், அதுக்கு மூலமா இருக்கிற பிரம்மசூத்திரம், அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய ஸ்ருதிகள் எல்லாத்தையும் வச்சுதான் சுவாமி சாதிக்கிறதே தவிர சுவாமி எப்பவும் தான் சுதந்திரமா சொல்லவே மாட்டேன். காவியத்துல கவியா இருந்துட்டு தன் இஷ்டத்துக்கு கூட கவனம் பண்ணிட்டு போயிடலாம், ஆனா அதுலயும் ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறே சுவாமி தேசிகன், அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். பத்மகோஷ பலாசானி திருஷ்டுவா திருஷ்டிரிஹி மன்யதே சீதாயாஹ நேத்ரகோஷாபியாம் சதிருஷாநீதி லக்ஷ்மணா. எல்லாத்தையும் ராமர் தோக்கு எல்லாம் சொல்றது பக்கத்துல இருக்கிறது லக்ஷ்மணர் ஒருத்தர் தானே, லக்ஷ்மணர் பார்த்து சொல்ற லக்ஷ்மணா இங்க எல்லா இடத்துலயும் தாமர புஷ்பம் எல்லாம் மலர்ந்து இருக்கு, இத பார்க்கச்சே சீதையினுடைய கண்கள் போல இருந்துட்டு இருக்கு. சீதாயாக நேத்திரகோஷாபியாம் சதிருஷாநீதி மன்யதே, சதிருஷமாக இருக்குன்னு எனக்கு தோன்றதுன்னு சொல்ற அந்த மாதிரி இங்கேயும் பிராப்தை சக்கியம் தவனயனையோ பத்மகோமசை பிரபுத்தை சன்னாஹம் நஸ்தமய நியதம் சாது சந்து க்ஷயந்தி. இத பார்த்த உடனே கார்காலம் முடிஞ்சிட்டு, மழை காலம் முடிஞ்சிட்டு, சரத்காலம் வந்துட்டு என்கிற எண்ணம் வருது. இப்போ இந்த சரத்காலம் வந்துட்டுனாக்க அரசர்கள்லாம் தன்னுடைய சேனைகளை சன்னாகம் பண்ணி இந்த சரத்காலத்துல யுத்தம் பண்றதுக்கு உண்டான மீது என்னென்ன சன்னாகம் பண்ணவோ அதெல்லாம் பண்ண வேண்டிய சமயம் வந்துட்டு என்கிற ஒரு எண்ணம் இவருக்கு வருது. யாசுரா கலகம்சானாம் கலையில கலபாஷினி புத்தியதே சாது சர்வாங்கி சாத்தியமே ரமதே கத்தம். ராமாயணத்துல சொல்ற ஒரு விஷயம், ஹம்சத்துக்கு வருஷம் மழையை கண்டா பிடிக்காது, மழை காலத்துலாம் அது தனித்தனியா அது எங்கேனா ஒரு போய் ஒதுங்கின்றோம், தனியா ஒருத்தவங்க போயிடும். இந்த மழை காலம் முடிஞ்சு இந்த சரத்காலம் வந்ததுன்னாக்க வருஷாக்காலம் முடிஞ்சு சரத்காலம் வந்து அப்பா இனிமே மழை வராதுன்னு ஒரு சந்தோஷம் அந்த ஹம்சத்துக்கெல்லாம். அது பெண் ஹம்சத்தோடையும் ஆண் ஹம்சத்தோடையும் ஒரு சப்தி சென்று கலகலா சப்தத்தை சொல்லி சப்தி சென்று பேசிட்டு இருக்கோம். அந்த ஆண் ஹம்சத்துக்கெல்லாம் ஒரு ஆண் ஹம்சத்தோட பெண் ஹம்சம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். அந்த பெண் ஹம்சங்களுடைய சப்தங்களை நான் கேட்கச்சே பார்த்தோம்னா சீதா பிராட்டி என்னோட பேசுற மாதிரி இருந்துருக்கு. இதுக்கு இந்த உபமானத்தை அங்க கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல இப்பதான் வந்து படைகள்லாம் சன்னாகம் பண்ணணும், இப்படி சன்னாகம் பண்ணி யுத்தத்துக்கு சன்னாகம் பண்ற மாதிரி அந்த பிராட்டியோட கூட, அதாவது சீதா பிராட்டிய அன்வேஷணம் பண்றதுக்கு இது சரியான காலம், பண்ண வேண்டிய ஏற்பாட்டுக்கெல்லாம் சரியான காலம். இது எப்பவுமே மனசுல இருந்திருந்தாலும் கூட இந்த காலம் அந்த எண்ணத்தை மேல மேல விருத்தி பண்றது, இது அவசியம் இப்பயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேன பவந்தம் சாது சந்துஷ்டயந்தி. சாது சந்துஷ்டயந்தின்றதுக்கு என்னன்னு சொன்னா, நாம பண்ற முயற்சிகள் எல்லாமே பலவத்தாக ஆறுதான்னு தெரியல. சில சமயங்கள்ல நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். சில பேர்லாம் பரீட்சை எழுதிட்டு வருவான், ஏதோ எழுதிருக்கேன், அவன் எதனா ஏமாந்து போய் மார்க் போட்டாங்கனாக்கா பாஸ் பண்ணிடுவேன், இப்படி சொல்றவாளும் இருந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு முயற்சி இல்லை இங்க. இங்க என்ன முயற்சி அப்படின்னா, நாம் பண்ற பிரயத்தனம் ரொம்ப பெரிய பிரயத்தனம், இந்த பிரயத்தனம் எப்பவுமே வீணா போகாது, இது சபலமாக தான் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. இந்த சரத்காலம் என்ன பண்றது, வருஷா காலத்துல கூட நமக்கு எல்லாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கோம், சத்ருக்களை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ராஜாவுக்கு எண்ணம் இருக்கணும். அதுக்குள்ள மனசுக்குள்ள எதனா ஒரு திட்டங்களை எல்லாம் அவன் நினைச்சுட்டு இருப்பான், அதை எக்ஸிக்யூட் பண்ற காலம் இது. அப்ப மனசுல நினைச்சிருந்ததை மொத்தம் நிறைவேற்ற காலம், எக்ஸிக்யூட் பண்ணச்சே போனா போயிட்டு போறதுன்னு பண்ற காரியம் இல்ல, சாவதானமா பண்ற காரியம். அந்த மாதிரிதான் நானும் இந்த சன்னிவேசம் சரத்காலம் வந்துட்டேன்னு நான் சந்தோஷப்படுறேன். நீ இருக்கிற இடமும் இப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு இந்த சன்னிவேசத்துல என்னென்ன பிரயத்னம் பண்ணமோ அந்த பிரயத்னம் முழுக்க முழு மனசோட பண்ணி அந்த பிரயத்னம் வீணாகாத பிரயத்னமாக இருக்க முடியாத இது மேல மேல அந்த எண்ணங்களை வளர்க்கிறது. சன்னாகன்ன சமய நியதம் சாந்து சந்துக்ஷயந்தி சேனா யோக்யாம் சரணி மதுனா தர்சயந்தி சுபாஷா. ஆசா திக்கு, இது சுபாஷா மனோரச மனசனுடைய எண்ணமும் ஆசைன்னா எண்ணமும் சொல்றது உண்டு, ரெண்டுத்துக்கும் இருக்கு. இந்த சரத்காலத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராந்தங்களும் ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துவதாக இருந்துருக்கு. சுபாஷான்னு சொல்லி சொல்ற இது சுபமான துக்குகளை உடையது. சுபமான சுபமான ஆசைன்னா இந்த எண்ணம் பூர்த்தி ஆகிற மாதிரி இருந்ததுன்னாக்கா அது சுபமான ஆசை. அது எண்ணம் பூர்த்தி ஆகுமோ ஆகாதோன்னு ஒரு அறகுறையா இருந்தோம்னாக்கா அது சுபமான ஆசையாகாது. இப்ப எல்லா பக்கத்திலயும் இந்த பாதைய சஞ்சா சேனாயோக்கியம் சரணின் தரிசயந்தி. இப்ப இந்த சீதா பிராட்டிய அழைச்சிட்டு வரத்துக்கு மறுபடியும் அந்த லங்கையில இருந்து மீட்பதற்கு ஒருத்தர் ரெண்டு பேரா போறா, கோட்டிக்கணக்கில் வானர சைன்யங்களோட ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் போக போறார். இப்ப இத்தனை வானர சைன்யங்களும் போவதற்கு ஏற்றதாக இந்த வழி பாதைகள்லாம் இப்ப இருக்குது. வருஷா காலத்துல ஒரே சேரும் சகதியா இருக்கும், போவே முடியாது. இப்போ சஞ்சாரத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே நம்மளுடைய எண்ணம் இருக்கு சுபாஷாகம், திக்குகள்லாம் நிர்மலமாக இருக்கு, மழை பசதிக்கு எதுவும் வராது, நாம போலான்ற ஒரு எண்ணமும் ஏற்படுறது. ஆகையில இங்க சுபாஷான்ற சப்தத்தை சொல்லி சொன்ன சுபாஷா. இந்த மாதிரி சமயத்துல நாம ஒரு பிரயத்தனம் பண்ணமானாக்க அந்த பிரயத்னம் வீணா போக, அது கட்டாயமா கண்டிப்பா சபலமாக ஆகும். சமீபம் நினைஷு, உன்னுடைய சமீபத்துல நாங்கள்லாம் வந்து சேரும்படியான ஒரு நிலையை நகா துவரையத்தி எங்களுக்கு துரிதப்படுத்துறது, இந்த இடத்துல சீக்கிரமா வரணும் அப்படின்றத சொல்றது. இது இது ரொம்ப இத பார்த்து நான் வந்து குறைவா நினைச்சுக்கல, இது விசேஷமா தான் நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இங்கெல்லாம் வரைச்சே உத்தம சுவாமி வேதாந்த அர்த்தங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் வேதாந்த அர்த்தங்கள்லாம் எழுதியிருக்க, அந்த மாதிரி போன ஸ்லோகத்துக்கு வேதாந்த அர்த்தத்தை சொல்லச்சே. தேகஸ்பர்சம் மலையபவனே திருஷ்டி சம்பேதமிந்தௌ ராமைகத்வம் ஜெகதி பவிதா பின்ன பரியங்க யோகம் தாராஞ்சித்தே வியதி விததிம் சீவிதானஸ்ய பசியன்னே தூரீபூதாம் சுதன் விதினா துவாமகம் நிர்விசாமின்னு சொல்லச்சே. பாஞ்ச நம்மளுடைய சரீரங்கள்லாம் பாஞ்ச பௌத்திகம், இந்த அஞ்சு பூதங்களாலே ஆனது நம்ம சரீரங்கள்லாம். இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம் அச்சேதன ரூபமாக இருக்கு, நமக்கு சரீரமாக இருக்கு. இந்த சேத்தனம் அச்சேதனம் எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக இருந்தது, ஈஸ்வரன் பெருமாளுக்கு சரீரமாக இருந்திருக்கு. அதனால இப்ப இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுட்டு நம்மளுடைய ஜீவனை மாத்திரம் தனியா பார்த்தோம்னாக்கா அது பரிசுத்தமான ஸ்வரூபம். இந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது நம்மளுடைய கர்மாவனால ஏற்படுறது. இப்போ லோகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு விசாலமான ஒரு எண்ணத்தால பார்த்தோம்னா நாம எல்லாருமே எம்பெருமானுடைய திருமேனியில சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கோம். பெருமாளுக்கும் விசேஷமாக தான் நாம இருந்திருக்கோம். நம்ம என்ன சேதனா சேதனங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்வதனால இப்படிப்பட்ட இதே இந்த சரீரகத்த தோஷங்கள் எதுவுமே ஆத்மாவுக்கு வருதில்லை. சரீரகத்த தோஷம் தோஷமோ குணமோ எதுவானா எடுத்துப்போங்க. ஒரு குழந்தைய ஒரு சரீரம் பாக்குறோம், குழந்தையா இருந்துச்சே சின்னதா இருக்கு, அப்புறம் யுவத்து திசையில யுவாவா ஆகிச்சே அவனை பெரியவனா போயிடுறது, கழவனா போனோம்னா மறுபடியும் பொண்ணி போயிடுறான். இப்படிப்பட்ட இந்த மாறுபாடு எல்லாமே சரீரத்துலதான் வருதே தவிர ஆத்மாவில வரல. ஆகையில இது பெருமாளுடைய திருமேனின்னு சொன்னாலும் கூட இந்த சரீரத்துல வரக்கூடிய இந்த புண்ணியபாபம் நிமித்தமாக வரக்கூடிய மாறுபாடுகள் எல்லாம் இந்த சேத்தனா சேத்தனங்கள்ல வரக்கூடிய மாறுபாடுகள் எதுவுமே ஈஸ்வரனிடத்துல வரல, பெருமாளிடத்துல வரல, ஆத்மால வரல. ஆத்மால இருக்கிற குணங்கள்லாம் சரீரத்துக்கு வராது. ஆத்மால இருக்கிற குணங்கள்லாம் சரீரத்துக்கு வராதுன்னாக்க சுகதுக்கானுபவம் ஞானம் இதெல்லாம் ஆத்மாவில்தான் இருக்கு, சரீரத்துல வரல. அந்த சுகதுக்கத்துக்கு காரணமான சரீரம் இருக்குமே தவிர சரீரத்திலேயே சுகதுக்கன்றது வராது. சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுன்றது ஆத்மாவில் தான். அப்ப ஆத்மால இருக்கிற குணங்கள்லாம் சரீரத்துல வராது, சரீரத்துல இருக்கிற தோஷங்கள்லாமும் ஆத்மாவுக்கும் வராது. அதனால இதுக்காக விசாரப்படவே வேண்டாம். நம்ம சரீர ஈஸ்வரனுக்கு சரீரமா இருக்கிறதுனால நம்மளுடைய பாப்பம்லாம் பெருமாளுக்கும் போய் ஒட்டிக்குமோன்னெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைய நாம தெரிஞ்சுண்டு இந்த ஆத்மா பரிசுத்தமான ஒரு நிலையில இருக்குன்றத தெரிஞ்சுட்டோம்னாக்க இதுதான் ரொம்ப விசேஷம்ன்றது போன ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம்னு சுவாமி சாய்க்கிற. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு வரைச்சே ஒரு விசேஷத்தை சொல்லி சொல்றேன். ஒரு சீத்தைய ஒரு ஜீவன் நாட்டம் நினைக்கிறது, சங்கல்ப சூரியோதயத்துல கூட ஒரு சீத்தைய ஜீவன் நாட்டமோ ஹனுமார ஆச்சாரிய நாட்டமோ ஓ ஒரு உல்லேகம் நினைக்கிறதுன்றது வருது. அப்படி ஒரு ஸ்லோகம் வருது. அது கூட ஒருத்தர் கேட்டார், சீத்தைய எப்படி ஜீவனா நினைக்கலாம், சீதை வந்து சீதை அதாவது பரமாத்மா பரமாத்மா தோன்றது இருக்கு, ஈஸ்வர தோன்றது, பெருமாள் தாயா ரெண்டு பேர்லயும் சேர்ந்துதானே இருக்கு. அப்ப சீதைய ஜீவனா எப்படி சொல்லலாம்னு சொன்ன, அதுக்கு சமாதானம் அந்த இடத்துல என்னன்னாக்க, இப்ப இருக்கிற நிலையில பாக்குறது அபிநயம் தான். ராமர் மனுஷன, ஆனா மனுஷத்துவ அபிநயம் பண்ற அந்த மாதிரி சீதையும் தானும் ஒரு சாதாரண பெண்ணு மாதிரி அபிநயம் பண்றதுனால இந்த நிலையில சீதைய ஒரு ஜீவனாட்டம் பாக்குறதுன்னு தாத்பரியம். இந்த சீதைய ஜீவனாக நினைச்சிருந்து இந்த சரத்காலத்துல வந்து இந்த எல்லா கண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கூடியதாக இருந்திருக்கிற ஒரு நட்பு முறைய அடைந்திருக்கு இந்த சரத்காலம்ன்றது. இப்ப சீதா பிராட்டி ஸ்வயம் பிரசன்னையாக இருந்திருக்க, எல்லாத்துக்கும் பிரசாதனம், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு தகுந்த காலமாக இத நினைக்கிறேன். அவா உள்ளேயே இருந்துட்டு இருப்பான். இப்ப இந்த சரத்காலத்துல கார்த்தி மாசத்துல தாயாருக்கு திருச்சாமூர்ல ஒரு மகோத்சவம் நடக்கிறது. பத்து நாளும் தாயார் நிச்சயம் வெளியில எழுந்தி அங்க வரக்கூடிய லட்சோபலட்சம் ஜனங்களை அனுகிரகம் பண்றேன், இதுக்கு ஏற்பட்ட காலம் வந்துருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே தத்துவகித புருஷார்த்தங்களை வெளிப்படுத்துகிறதாக இருந்திருக்கிறேன். இந்த கீதை மற்றும் சாஸ்திரங்கள் இவைகளால இந்த பிராச்சீனமான சித்தாந்தத்துல ஒரு நிலைப்பாடோட இருப்பதற்கு சன்னாகம் பண்றது, மேல மேல வளர்க்கக்கூடியதாக இந்த காலம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது பரமத நிரசனம் பண்ணணும், பரமத நிரசன பூர்வக சுமத ஸ்தாபனம் தான் நிற்கும். சிபாஷ்யத்துல முதல் அத்தியாயத்துல பிரம்மந்தான் ஜெகத் காரணம்ன்றத விஸ்தாரமா சொல்லி சொன்னேன். இரண்டாவது அத்தியாயத்துல வந்தே தன்னுடைய மதத்துக்கு வரக்கூடிய பிறர் சொல்லக்கூடிய தோஷணங்கள்லாம் நிக்காதுன்னு சொல்லிட்டு பிற மதங்கள் சொல்வது எல்லாம் அது ஸ்ருதி விரோதம், தர்க்கத்துக்கு பண்ணாலும் நிக்காதுன்னு எல்லாம் அத தோஷம் சொல்லி சொல்றேன். அப்படி பண்ணி பரமத நிராகரண பூர்வகமாக ஸ்வமத ஸ்தாபனம் பண்றேன். அப்படி சுமத ஸ்தாபனம் பண்ற ஒரு நிலை அது வந்துட்டுனாக்க சுபாஷா வருது. ஜீவனுக்கு ஆசை என்ன, எம்பெருமான அடையணுன்ற ஆசை, அது வீணாகாமல் போறது. இந்த பகவத் அனுகிரக காலம் வந்துட்டுனாக்க அசுதேன்னு இங்க பிராட்டி நடத்துல தானே முதல்ல பிரார்த்தனை பண்ற, நான் பண்ற சகனாகதி யதாவஸ்திதமாக இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணச்சு. அசுதே தயவு சர்வம் சம்பத்தியத்தைன்னு பிராட்டி சொல்றாளே, அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறதுன்னு இதுக்கு உள்ளர்த்தமாக உத்தம சுவாமி சாதிச்சிருக்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பார்த்திருக்க, அங்கங்க சமயம் வரைச்சே நாம இத பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பிராட்டியினுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் ஏற்பட்டு அஸ்துதே தெரிய சர்வம் சம்பத்தின்னு சொல்ற மாதிரி நாம பண்ணின பிரபத்தி வீணாகாதபடி பெருமாளுடைய அனுகிரகம், திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாஸ்தீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.